ആകർഷണാനി നിഗമം തദ്ഹസ്തദീനാം ഉദ്ധാരണാനി വൈരസർവപ്രവാണാം പച്ചാനി ഘോരഭവതന്ദ്രപീഡിതാനാം കൃജാനി ഭവന്തി യതിരാജമനേനേവ ചാന്തി. ഉടയവിടെ ഉപദേശത്തിലെ നാഴകൈ പേജി ഇപ്പോഴും ഉപദേശിക്കപ്പെടുന്നവയുടെ ദുർഘടകയും കരുത്തരകയും ചുറ്റി പേജുകളാണ്. ഇവർ ശ്രീസൂക്തികളും വേദാർത്ഥ സംഗ്രഹം, ശ്രീഭാഷ്യം, ഗീതാഭാഷ്യം, ഗദ്യത്രയങ്ങൾ ഇവയിൽ ശാസ്ത്ര വിഷയങ്ങളെ പറ്റി പേജനാളും രാമായണത്തെ പോകുന്ന എളിയനടയും കരുത്താഴകം തൊള്ളകം പതിനുള്ളൂ. ശ്രീസൂക്തികൾ ദേവിക്കും വിശ്വാസങ്ങളും മനതയും കവറുന്നുണ്ട്. അത് മറ്റുമോ ഉപനിഷ്വാക്യങ്ങളെ ഇവരുടെ ദുഃഖങ്ങൾ കവർത്ത് ആങ്കാക്ക് നിലകൊള്ളുകൊണ്ടുപോയി വേദപ്രമാണമന്ത്രി ഇവരുടെ നൂലുകൾ കൂടെ എടുക്കാറ്. எனவே வேதத்திற்கு இணையானவை, மேலும் உட்பகையும் வெளிப்பகையும் போக்க வந்தவை. வேதம் நம் பாவங்களை போக்கி நான்கு வகை புருஷார்த்தங்களையும் அளிக்கிறது. வேத மந்திரங்கள் போல தீபாவளி முதலிய தீசூக்திகளும் வேதத்திற்கு எதிரான விருத்தமான சார்பாக பௌத்த ஜெயின அத்வைதாதி பிற மதங்களை விலக்கி அடிக்கிறது. இவற்றால் ஏற்பட்ட தத்த ஞானத்தினால் மோட்சாந்த ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிறது. நிஜம்யீதம் பதமங்கவர்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ணவிஜீதமானதாக கண்ணன் செய்த வேணுதானம் கோபிகளின் கிருஷ்ணபக்தியை வளர்த்து அனைவரையும் கண்ணனுக்கே அடிமையாக்கியது போல உடையவரின் சீசூக்திகள் மனதிற்கு இனிமையாக உபநேற்றுகளின் கருத்துக்கு இலக்கணமாக இருப்பதால் வேணுதானத்தை கேட்டு கோபிகள் ஓடிவந்தா போல உடையவரின் பதிலமான உதயத்தை கேட்டு உபநிஷத்வாசிகள் ஓடி வந்தனவாம். அதாவது உடையவரின் உபதேசங்கள் வேத பிரமாணங்களை பின்பற்றினாகவே இருக்கும். வேத பிரமாணம் இந்த எதையும் உபயோகிக்க மாட்டார் என்பது கருத்தான். கடத்தில் நெற்கல்களை அடித்தால் அங்குள்ள பொருள் தானாகவே அடிபட்டு ஒடிந்து மறைந்து ஓடுமா போல வேத வாக்கியங்களான பௌத்தாதிகளின் மதங்களும் வேதத்தை ஒப்புக்கொண்டு வேத விருத்தமாக பேசும் அத்வைதம் போன்ற மதங்களும் கண்டிக்கப்பட்டு இருந்தாலும் தெரியாமல் ஓடிவிடும். இதேபோன்று உபதேசத்தை கேட்போரின் மனதில் உள்ள ராகத்வேதாதிகள் ஓடி சமதமான நற்பண்புகள் குடிபோகுமா. நமக்கு வந்த வியாதியை போக்க பத்தியமான கட்டப்பான வேம்பு கஷாயத்தை காரமான வலது கஷாயத்தையோ போட்டு சாப்பிட்டால் ஜுரம் போன்ற வியாதிகள் அகலாம். ஆனால் அது மனதிற்கு உகப்பாக பிடித்தமாக இருக்காது. அதன்றி நம்பி சர்க்கரை சேர்த்து சுண்ட காய்ச்சிய பாலையும் சீராங்கத்தையும் பத்தியமாக கூறி சாப்பிட சொன்னால் நோயாளிக்கு எவ்வளவு உகப்பாக சந்தோஷமாக இருக்கும். அதே போன்று பிறப்பதும் சாவதுமாகிய சந்தாரமாகிய நோய்க்கு உடைவரின் உபதேசம் சந்தாரமாக வியாதியை அறவே போக்குவதோடு லட்சியமான குழம்புப்பாலும் சீராங்கமும் போன்று மனதிற்கு கேட்க கேட்க உகப்பையும் பெருமகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். இங்கு உடையவரை எதிராக முனைவர் என குறிப்பிடுவது நோக்கத்தக்கது. முனிகி மரணதியர் எதையும் ஆராய்ந்து உண்மையான பொருளை தேடுவார். இங்கு உள்ளத்தில் உள்ள பல்வகை வாக்கியங்களை வேதஸ்துதி, அவேதஸ்துதி, ஜடகஸ்துதி ஆகியவர்களின் பொருள்களை சீர்தூக்கி ஆராய்ந்து நியமானதா நியாயங்களுக்கு ஏற்ப உண்மை பொருளை கண்டறிந்து உபதேசம் செய்கிறார். இவ் உபதேசம் தனக்கு சுத்தியையும் கேட்கும் சித்திரத்துக்கு சித்தரத்தை தெளிவான வேத பொருளை கேட்பதால் மனத்தில் அமைதியையும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தன் தங்கத்தபடி வேதாந்த சமுதாய பிரவர்த்தகர் ராமதார் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். மேலும் ஆகர்ஷணானி என்பது இவருடைய பிற மதவாதிகளை தன் வாதத்தால் ஈர்த்து அவர்களையும் சித்தாந்தளிகளாக ஆக்குகிறார். உத்தாபனானி என்பது தேவிசாதிகளை விளக்கும் உச்சாரணங்கள் போல உடையவரின் சீசூக்திகள் தகுந்த ஆதாரமின்றி பிரமாணமின்றி வாதம் செய்து வந்த அத்வைதிகளை விரட்டுகின்றனவா. ஆச்சாரசீலரான அவருடைய தூய்மையையும் தன்னை அணுகிய மனிதர்களே நிகழ்விக்கும் தன்மையையும் தேஜஸ்தையும் காந்தீரியத்தையும் கண்டவுடன் அக்னி சந்திரன் சூரியன் மூவரும் நினைவுக்கு வரவே அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறார். ஆனால் அவர்களிடம் இருக்கும் தீயவைகள் இவரிடம் இல்லையாம். அக்னி தன்னிடம் எவ்வித அசுத்தமும் நெருங்காதவாறு பவித்திரமாக இருக்கும். அசுத்தம் நெருங்கினால் அதை சுத்தரித்துவிடும். தாம் தூயதால் பிறவற்றை தூய்மைப்படுத்தும் தன்மையதால் இருப்பினும் உஷ்ணம் அதாவது வெப்பம் என்னும் தோஷம் கலந்திருக்கிறது. எனவே தீயை அணுகுவது கடினம். உடையவரோ தன் பவித்திரமாகத்தான் பவித்திரமாக இருப்பதோடு தன்னை அடைந்தவர்களை குடிக கடாட்சிப்பதனாலே கோபதாகமற்ற பார்வையினாலேயே பிறரையும் பவித்திரமாக்கி விடுகிறார். சுகாச்சாரியர் எதிராஜரை போன்ற மகான்களை சாதுக்களை பற்றி பேசும் போது நச்சென்மையான தீர்த்தாமி நதேவா நச்சிலாமையாக தேர்வந்தி உருகாலேன தரிசனமாதேவ சாகலாம். அதாவது நீர் உருவில் உள்ள கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் நீராடினால் அது உடனே நமது பாவங்களை அகற்றி நம்மை தூய்மைப்படுத்துவதில்லை. மண்ணுருவிலும் கற்சிலை லோகங்களின் உருவிலும் கோயில்களின் சேவைகள் தேவதா மூர்த்திகள் மூர்த்திகளை வணங்கி வளம் வந்த மாத்திரத்தாலேயே நமது பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்துவதில்லை. காலம் செல்ல செல்லத்தான் அவை நம்மை தூய்மைப்படுத்தும். மகான்களான சாதுக்களின் பார்வை கடாட்சம் நம்மீது விழும்போதோ அல்லது நாம் அவர்களை தரிசனம் பண்ணும்போதோ உடனே பாவங்கள் அகன்று நாம் தூயர்களாக பவித்திரமாக ஆகிவிடுவோம் என்னும் பாகவத்தின் கூற்று இங்கு உடையவரிடத்தில் நினைவுகூரத்தக்கது. எனவே உடையவர் தனது குளிர்ந்த சுபாவத்தினாலும் பிறர் கொண்டாடக்கூடிய பிரபாவத்தினாலும் அக்னி போன்று விளங்குகிறார். சிகாவான் என்பதனால் பிற சன்னியாசிகளை போன்று அல்லாது ஔர்ணமாசியம் சிகாவர்ஜம் முண்டையேத சிரோ எதிகி என்று லிசிதரின் மிருதிக்கு இணங்க தலைவர் சிகையோடு விளங்குகிறார் எனலாம். சந்திரன் கால்களை போக்கி மக்களை மகிழ்விக்கிறான். சந்திரோதயமானால் குழந்தைகள் சிறுவர்கள் முதியோர்கள் மனிதனின் கிளேசம் மனதின் கிளேசம் கலக்கம் நீங்கி மகிழ்கிறார்கள். நிலாவினால் ஓடைகளும் வளர்கின்றன. உடையவரும் விளக்கமாக வேதாந்த கருத்துக்களை உபதேசித்து சிஷ்யர்களின் மனதை கவர்ந்து அறிஞர்களாக்கி மகிழ செய்கிறார். அதோடு சீடர்களின் ஒழுக்கக்கேடுகளை தவறுகளை காலித்தே சாசிதாரம் என்றபடி திருத்துவதற்காக கோபிக்கிறார். ஆச்சாரியின் சீற்றத்தை கண்டு திருந்தி சிஷ்யர்கள் சதாச்சார சீரர்களாக பண்புடையவர்களாக ஆகிறார்கள். சந்திரனுடைய நிலாவை துணையாக கொண்டு பலர் தீய நடத்தைகளில் ஈடுபடுகிறார்கள். உடையவரோ தன் முன்னறிவினால் சீடர்களின் தவத்தை கண்டுபிடித்து தன் கோபத்தை காட்டி திருத்துகிறார். எனவே சீடர்களுக்கு நல்லறிவை புகட்டி சந்திரனை போன்று மகிழ்விப்பதிலும் கோபத்தினால் திருத்தி பணி கொள்வதிலும் நல்லறிஞராக பிரகாசிக்கிறார். கோப பிரிய தரிசனம் அயோத்தி மக்கள் ராமனின் கார்வண்ண திருமேனியின் பேரழகினால் கவரப்பட்டு மகிழ்வார். உடையவரும் அனைவராலும் வணங்கத்தக்க ராமனை போன்ற கவர்ச்சியுடைய திருமேனியை உடையவர் பல்லாயிரம் கதிரோடு தொடர்பிட்டு சூரியன் தேஜஸ்வியாய் பிரகாசிப்பது போல எதிராஜனும் மகா தேஜஸ்வியாய் விளங்குகிறார். சூரியன் கொடிய உயிரினால் பிரயாணம் செய்கிறவர்களை வாட்டுகிறான். பூமியை உலர்த்தி குடிக்க தண்ணீர் என்று தவிக்க செய்கிறான். மரம் செடிகளை பயிர்களை கொடுக்குகிறான். ஆனால் ராமானுஜரும் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வகண்யனும் சாம்சாரிக பாதத்திரயங்களை போக்கி மக்களை ரட்சிக்கிறார். அதாவது அவரவர்கள் செய்த பாவங்களினால் ஏற்படும் துன்பங்களையும் பூகம்பம் வெள்ளம் காட்டுத்தி புயல்களால் ஏற்படும் கட்டங்களையும் தெய்வீகமாக ஏற்படும் பஞ்சம் பேரிடி போன்ற இன்னல்களையும் கண்டு அவதி விடாதபடி சிஷ்யர்களுக்காக எம்பெருமானிடம் சரணாகதியை பிரபுத்தியை அனுஷ்டித்து ரட்சிக்கிறார். தபமா என்ற சொல்லினால் சிஷ்யர்களுக்கு தத்த சக்கராங்கனம் அதாவது சமாச்சாரம் செய்து சீவ சூழ்ச்சியை கொடுக்கிறார் என்றும் கொள்ளலாம். ஆக எதிராஜ அக்னி சந்திரன் சூரியன் ஆகிய மூன்றின் சொருவமாக விளங்குகிறார். திருபவனா என்னும் சொல் சர்வேஸ்வரனான நாராயணனை குறிக்கிறது. இவன் மூன்று இடங்களை உடையவன். திருப்பார்கடல் சூரியமண்டலம் சூரியகுண்டம் இவற்றுள் வசிக்கும் நாராயணன் இவ்விடங்களை விட்டுவிட்டு எப்பொழுதும் தன்னையே தியானித்தும் துதித்தும் அர்ச்சித்தும் வருகிற எதிராஜரின் இதயத்தையே தன் வீடாக கருதி பரமன் கருதிய பரமன் நித்தியவாசம் பண்ணுவதால் பரமனால் ஆட்கொள்ளப்பட்டவராக திகழ்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். இதையே தெரியாததால் சென்னி ஒழுங்கில் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடலே தனியுலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேயே என்றமானே திருப்பார்கடலில் திருநந்தாழ்வான நெத்தையில் சேமித்திருந்ததை விட்டாய். சூரிய மண்டலத்தின் நடுவே சூரியநாராயணனால் நின்றதையும் விட்டாய். பரமத்தில் பரவாசு தேவனாய் இருக்கின்றதையும் விட்டாய். கடைசியாக எந்த தந்தங்களினால் அலைவாயில் என் மனமாம் கடலில் வாழ வந்தாய். பின்னர் என் இதயத்தையே உனக்கு உரிய வீடாக்கிக் கொண்டாய் என்றபடி ஆழ்வாரின் இதயத்தை வசமாக்கிக் கொண்டது போல் உடையவருடைய இதயத்தையும் தன் வசமாக்கிக் கொண்டபடியால் சம்பளித திருகாமா என்றான். ஸ்லோகம் 28. தேசி சகல வித்யா வாயினே என்ன செய்யலாம் ஜனிபச பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாஹி நிகில குமதி மாயா சர்வரீபால சூரிய நிகம ஜலதிவேலா பூர்ணச்சந்திரோயதீந்திர. உடையவர் நம்மாழ்வார் நாகமணி ஆளவந்தார் ஆகிய மும்மணிகளால் ஸ்தாபித்த சத்சம்பிரதாய நிற்கும். எனவே இதர மதங்களை கண்டித்து சித்தாந்த ஸ்தாபனம் செய்துவிடினான். இவரை ஆசிரியத்தால் நமது சம்சாரதாபம் தீரும் என்கிறார். ஆனால் பாமரஜனங்களின் மனதை கவரக்கூடிய வகையில் பல்வகை உத்திகளை சொல்லி பாசுபத மதம், பாஸ்கர மதம், சாங்கர மதம் போன்ற பல மதங்கள் பிரச்சாரம் செய்யும் போது நமது நிஷிட்டாதீத சீவைத்த மதம் எடுவிடுமோ? அம்மதங்களை பற்றிய சம்பூர்ண ஞானம் இருந்தால்தானே அவற்றை கண்டிக்க முடியும். உடையவர் அம்மதங்களை நன்கு அறிந்திருப்பாரோ எனில் அதற்கு உடை கூறுகிறார் என்று. உடையவர் சகல வித்யா வாகினியை என்ன செய்கிறான்? பூமியில் ஓடும் நதிகள் எல்லாம் மலைகளில் தோன்றி கீழே வெள்ளமாக ஓடி நாட்டை சொலிக்க செய்கின்றன. எனவே நதிகளுக்கெல்லாம் உற்பத்தியாகும் இடம் மலைகள். அதுபோல நாட்டில் உள்ள எல்லா வித்தியர்களும் 64 கலைகளும் உடையவரிடமிருந்து தோன்றியவை. உடையவர் அறியாத கலைகள் வித்தியைகள் எதுவுமே இல்லை. நதிகளுக்கு மலைகள் கல்விக்கு உடைய மலையை சூழ்ந்து எப்படி வளர்க்க முடியாதோ அதே போன்று பிற மதங்களின் நுணுக்கம் அடிப்படை தத்துவங்களை அறிந்து கண்டனம் செய்த இவரை என் மதத்தினரும் கண்டிக்க முடியாது. மலையிலிருந்து பாயும் நதிகள் பூமியை செழிக்க செய்வது போல் இவர் தவற்றை கண்டித்து நல்வித்தியை நல்லறிவை நாட்டில் பரப்பினார். எனவே உடையவரை ஆசிரியத்து மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதுமாக சம்சாரபாவத்தை போக்கிக் கொள்ள முடியும். மலையில் தோன்றிய மரங்கள் பல்லாண்டுகள் வளர்ந்து நீண்டு பருத்து பல கிளைகளுடன் விளங்குகிறது. கடும் கோடையில் சூரியனின் வெயிலினால் மேலென்று கொடுகிறது. அப்போது வழிபோக்கர்கள் கடும் பாடு சொல்வதற்கு அறிவு. தவிக்கும் பயணிகள் இந்த நிலமரத்தை கண்டால் ஓடோடியும் வந்து இவன் அடியில் அமர்கிறார்கள். அம்மரம் கோடை வெப்பத்தினின்றும் காப்பாற்றி உயர்ந்த நிலையினாலும் காற்றினாலும் இழைப்பாற்றி தனது பழங்களை கொடுத்து பசியாற்றி சுகானுகூலத்தை கொடுக்கிறது. ராமானுஜரம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி எகரேசேனம் என்றபடி மாறி மாறி பிறந்து சம்சார பாவத்தில் அடிபட்டு தன்னை சரணடையும் செடுகிற்கு தத்துவ ஹித புரிதார்த்தங்களை உபதேசித்து பரிபூர்ண பிரம்மானுகம் கிடைக்கும்படி செய்தான். நிகழ குமதி மாயா சர்வலி பாலசூரியன் பிற மதத்தினர் மக்களை மயக்கி வஞ்சிக்கும் ஆச்சரியமான யுத்திகளை கூறி உலகத்தினரை நடத்தி வந்தனர். எனவே உலகெங்கும் மாயாவாதமாக இருள் பரவி இருந்தது. தூய்திகள் உதய பர்வதத்தின் மீது இழந்ததிலும் தோன்றியதும் எங்கும் ஒளிக்கிறைகள் பரவி பூமியில் உள்ள இருளெல்லாம் மருந்து ஓடுவது போல சீவரும்பூரில் உடையவர் தோன்றி வேதத்தின் உண்மையான கருத்துக்களை நூலின் வாயிலாகவும் நேரில் உபதேசிப்பதனாலும் சீடர்களின் மூலமும் பரப்பியதன் காரணமாக மாயாவாத மதம் அழிந்தது எனலாம். தீயவர்களுக்கு சூரியன் போன்று விளங்கிய எதிராஜர் நல்லவர்களுக்கு பூர்ண சந்திரன் போன்று மகிழ்வு போரானார். வேதத்தின் உண்மையான உத்தரத்தை உணராது அல்பமான அறிவை கொண்டு தவறான பொருட்களை கூறும் மதத்தினரைக் கண்டு வேதமே அஞ்சுகிறது என கூறுவார். ஆனால் எல்லா கலைகளையும் நன்கு பயின்று வேதத்தின் உட்பொருளை அறிந்த உடையவர் கல்வியில் நிறை நதி போன்று நிறைந்த அறிவுடையவர். சகல கலா வல்லவர். வேதங்களின் பொருளை உள்ளே உள்ளபடியே அறிந்து வெளியிடும் பேரறிவாளர். எனவே வேதம் உடையவரை கண்டு பௌர்ணமி சந்திரனை கண்டு பொங்கி எழும் கடவுகளும் பொங்கி மகிழ்கிறது. இத்தகைய உடையவரே ஜெயதே இசராஜா என்று கூறி வணங்கி மகிழ்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 29.